الحمد لله الحمد لله رب العالمين والسلام والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد والذين آمنوا أشد حبا لله. وقال النبي صلى الله عليه وسلم الإيمان بالحكم والسبعون جزءا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وقال أمنتم الله جل شانه تعالى بالكيوري تاخذ எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான இவ்வகைக்கு வகிர்ந்திருக்கிற அத்தனை இவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து ஈமானின் அடையாளங்கள் 10 என்ற தலைப்பில உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முடிந்தால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானை பற்றி அறிந்திருக்கிற நாம், ஈமான் என்றால் ஆமன்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் பாத்தி பாதல் மௌத் என்று அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது, நல்லது கெட்டது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்கிறது, நாளை மறுமையில் எழுப்பப்படும் என்பதை ஈமான் கொள்வது, இதுதான் ஈமான். இந்த ஈமான் உள்ளவர்களுக்கு, ஈமான்தாரிகளுக்கு அடையாளம் ஒரு 10. இப்ப நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், ஒவ்வொன்றுக்கு ஒரு 10 மார்க் போடுங்க. இந்த அடையாளம் எல்லாம் இருந்தால் 100% மூமின்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா பாஸ் ஆகிற அளவுக்காவது நாம் இருக்கிறோமா என்பது குறித்து நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையான முஃமினுக்கான முதல் அடையாளம் ஐயக்கூன முஹிப்பல்லாஹி வ ரசூலிஹி வல் குர்ஆன், அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் பிரியப்படக்கூடியவராக இருப்பார். மற்ற அனைத்தை விட இந்த மூன்றும் அவருக்கு பிரியமாக இருக்கும். தன்னுடைய மனைவியை விட, மக்களை விட, தன் தொழிலை விட, உற்றார் உறவுகளை விட அல்லாஹ், ரசூல், குர்ஆன் இவருக்கு பிரியமானதாக இருக்கும். இது ஈமானின் முதல் அடையாளம். ஆனால் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறதா என்பது குறித்து சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையான முஃமின்கள் யார் என்றால், குர்ஆன் பேசுகிறது வல்லதீன் ஆமனு அஷத்து ஹுப்பல்லில்லாஹ், அல்லாஹுவின் மீது அவர் அதிக காதல் கொண்டவராக இருப்பார், அவர் தான் உண்மை மூமின். நமக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரியலையே, நம்ம தேவைகளுக்கு மட்டும் அல்லாஹ் அழைக்கப்படுவார். கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு போட்டு அல்லாஹ்வை ஒரு நாளைக்கு 1000 முறை கூப்பிடுறது, கஷ்டம் போயிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வையே நினைப்புல இருக்கார் இல்லையா. 4 நாள் காய்ச்சல் வரட்டும் பிள்ளைக்கே, உடனே அல்லாஹ் கூப்பிடுவோம், அல்லாஹ் காய்ச்சே அது இது. அந்த காய்ச்ச போனதுக்கு பிறகு ஒரு 2 ரக்காத்து நன்றி செலுத்துவோம் அல்லாஹ்வுக்கு. பண்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய ஆளுமை, அவனுடைய வல்லமை, அவனுடைய உள்ளமையை புரிந்து அவனை பிரியப்படக்கூடியவர்களாக மாறிப்போனோமா இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது காதல் கொண்டு விட்டால், பெருமானாருக்கு அல்லாஹ்வின் மீது காதல் வந்து விட்டால், பக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு வருவாங்களாம், மன்னன்ட்டின்னு கேட்பாங்க, நீ யாருமா கேட்பாங்க, தான் மனைவிய பார்த்து, நீ யாருமா, என்ன நாயகனே, நம்ம முன்னாடி நம்மளை இப்படி பார்த்து கேட்டுச்சுன்னா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு, எங்கயாவது கூட்டு போட்டுமா என்று சொல்லி விடுவோம் இல்லையா? திருமணா செல்லம்பாக்குற அழைப்பு செல்லம் என்னவர்கள் கேட்க ஆயிஷா சொல்லுவாங்களா, நான் தான் ஆயிஷா. மண் ஆயிஷா, ஆயிஷா யாரு கேட்பாங்க? ஆயிஷா யாரு? நாயகமே அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மகள் ஆயிஷா. மண் அபூபக்கர் தன்னுடைய குகை தோழர், உடனே இருக்கிற தோழர் யார் அபூபக்கர் என்று கேட்பார்களா? அவர்தான் அபு குஹாபாவின் மகன் அபூபக்கர். யார் அந்த அபு குஹாபா என்று கேட்பார்களா? இறை காதல் வந்து விட்டால் எல்லாம் மறந்து போகும். இந்த இறை காதல், அல்லாஹ்வின் மீது நேசம், அல்லாஹ்வின் மீது பாசம். ஒருத்தர் தலையில பெரிய கட்டை போட்டுட்டு போனார், ராபியத்தில் பசரியா கூப்பிட்டு கேட்டாங்கன்னா தலையில என்ன கட்டுன்னாங்க. தலைவலி தாங்க முடியல, அதனால கட்டை போட்டிருக்கேன். எத்தனை நாள் அவனுக்கு தலைவலி இருக்குன்னு கேட்டாங்களாம். எனக்கு 30-35 வருஷமா தலைவலியே இல்லை, இன்னைக்குதான் தலைவலி. உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டாங்க. 35 காலம் உன்னை தலைவலியிலிருந்து பாதுகாத்த ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு நாள் தலையிலே வலியை கொடுத்ததற்காக ஊருக்கே எனக்கு தலைவலி என்று காட்டுவதற்கு கட்டியிருக்கிறாயா? நீ என்ன இறைவனின் மீது காதல் வைத்திருக்கிறாய்? அல்லாஹுவின் மீது காதல் இருந்தால் அதை மறைத்திருக்க வேண்டும். நவீனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய காதல் ஹலீலுல்லா, அல்லாஹுவின் மீது அவர்கள் கொண்ட நேசத்திற்கான அடையாளங்கள். கடுமையான கஷ்டத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போய் தன்னுடைய நண்பனிடத்திலே கேட்டார்களாம் கடன். நண்பன் கடன் கேட்கிறாங்க. நண்பன் சொன்னாரு, நீங்க தான் அல்லாஹுடைய கலீலாச்சே, கசானாவே அவன் வச்சிருக்கிறானே, அவன்கிட்ட கேட்டிருக்கலாம்ல என்று கேட்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் கண்களில் கண்ணீர் சொன்னார்களாம், நான் அவனிடத்தில் கேட்டு இல்லை என்று சொல்லிவிட்டால் என்னால் தாங்க முடியாது, உள்ள விழித்து போடும் என்றார்கள். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்தில் கேட்டு உண்மையான காதல், அவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதனால் தான் உன்னிடத்தில் கேட்கிறேன், நீ இல்லை என்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இது இறைக்காக இந்த அல்லாஹ்வின் மீது காதல் வந்திருக்கிறதா? இரண்டாவது ரசூலின் மீது காதல். உண்மையான முஃமினுடைய அடையாளம் இந்த மூன்றையும் காதலிக்க வேண்டும். ரசூலின் மீது பாசம், ரசூலின் மீது நேசம். சஹாபாக்கள் வைத்திருந்த நேசம் அல்லாஹு அக்பர். ஹிஜ்ரத் புறப்படுகிறார்கள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணம். அபு சலமா தன்னுடைய மனைவி உம்மு சலமா பிள்ளைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கிளம்ப எதிரிகள் எல்லாம் பிடித்துக் கொள்கிறார்கள். அபூஜஹில், அபூஜஹிலின் கூட்டாளிகள் அத்தனை பேர்களும் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. அபூ சலமா, நான் புறப்பட்டே தீர்வேன் என்கிறார். நீங்கள் செல்வதாக இருந்தால் செல்லுங்கள், உங்கள் மனைவி மக்களை இட மாட்டோம். இப்ப பாசமா நேசமா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நமக்கு இப்படி ஒரு நிலை வருது, ஒரு நண்பரை பார்க்க புறப்படுகிறோம், மனைவி மக்களோட ஒரு ஊர்லேருந்து எந்த ஒரு ஊருக்கு புறப்படுறோம், நீங்க வேண்டா போங்க, உங்க கொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நாங்க புடிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னா யாராவது போவோமா? அந்த வம்பே வேணாம், அந்த நண்பனே வேணாமப்பா, என் கொண்டாட்டி பிள்ளைகளோட நான் நிம்மதியா வாழ்ந்தா போதும்னு வந்துடுவோம் இல்லையா? ஆனால் அபூ சலமா தன் மனைவி மக்களை விட்டுவிட்டு நான் என் கண்மணி நாயகத்தை புறப்பட செல்கிறேன், பார்க்க செல்கிறேன், இவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உம்மு சலமா சொன்ன வார்த்தைகள் தெரியுமா? அன்பு கணவரே, நாங்கள் தான் நாயகத்தை பார்க்க முடியவில்லை, அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, இவர்கள் பிடித்துக் கொண்டார்கள், நீங்களாவது எங்கள் சலாத்தை கொண்டு போய் சேர்த்து வையுங்கள், நாயகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், நாயகத்தினுடைய பாதுகாப்பு வளையமாக மாறி போய்விடுங்கள். நாங்கள் எப்படி சமாளிச்சுக்கிறோம்? நீங்க போங்க. அல்லாஹு அக்பர். அவ்வளவு நேசம், பெருமானாரை பார்த்த கண்கள், பெருமானாரை பார்த்து பார்த்து பழகிய கண்கள். அப்துர் ரஹ்மான் செய்து கொடு அப்துர் ரபிஹி. பெருமானார் வபாத்தானோன்னு அல்லாண்ட துவா கேட்டாங்க, யாருல்லா அந்த பேருடையை பார்த்ததற்கு பிறகு இந்த கண்ணுக்கு ஒளி வேண்டாம் என்றார்கள். பெருமானாரை பார்த்ததற்கு பிறகு இனி வேறு யாரையும் இந்த கண் பார்க்க விரும்பவில்லை. அவர் கண் பார்வை தெரியாமலே வாழ்ந்தார்கள், போனது வரலாறு பேசுகிறது. இப்ப நாயகத்தின் மீது எவ்வளவு நேசம் இருந்திருக்க வேண்டும்! அன்புக்குரியவர்களை, பெருமானாரின் காலத்தில் நாயகத்திற்காக தன்னையை அர்ப்பணித்த நாயகத் தோழர்கள், உகது போர்க்களத்தினுடைய வரலாறுகள் நமக்கெல்லாம் சார்ந்து. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 பேர்கள் கொண்ட குழுவை உகதினுடைய உச்சிகளை நிப்பாட்டுகிறார்கள். எதிரிகள் பின்பக்கமாக வந்தால் நம்மை தாக்கக்கூடும், நீங்கள் இங்கேயே இருந்து விடுங்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தலைமை ஏற்படுத்துகிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா நின்று கொண்டிருக்கிறார்கள். 50 பேர்களோடு வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. உகதிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி. எல்லோரும் கனிமத்துகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 50 பேர்களின் தலைவர் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அதே இடத்தில் இருக்கிறார்கள். தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், வெற்றியாகி விட்டது, நாமும் இறங்கி போகலாம் என்று சொல்ல தலைமைக்கு கட்டுப்படாமல் கீழே இறங்குகிறார்கள். வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது, கனிமத் பொருளை போய் எடுக்கலாம், நாமும் எடுக்கலாம் என்று 45 பேர் இறங்கிட்டாங்க. 5 பேர் தான் ஜாஃபர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், நான் சொல்லுகிற வரை இறங்கக்கூடாது என்றார்கள், சொல்லுகிற வரை இறங்கக்கூடாது என்றார்கள். தலைமை கட்டுப்பட்டு நின்றது. 5 பேர்களோடு நிற்கிறார்கள். அபு சுஃபியான் எதிரணியை திரட்டிக் கொண்டு பின்பக்கமாக வந்து விடுகிறார். இந்த 5 பேர்களையும் சகிதாக்கிவிட்டு உள்ளே இறங்குகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைக்கு நேர்ந்த ரத்தத்தை போன்று என்றைக்கும் ஏற்படவில்லை. உமான் நபிகள் உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி சஅத் இப்னு அபி வக்காஸினுடைய சகோதரன் அம்பு விடுகிறார். பெருமானாரினுடைய முன்பக்கில் இருந்து சஹீதாக்கப்படுகிறது. ரத்தம் ரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சஹாபாக்கள் எப்படி சுத்தி வந்தார்கள் தெரியுமா? உமான் நபிகள் உமான் இது இறைக்காதல் பெருமானாரை சுற்றி சுற்றி வந்து நபிகள் கோமானை சுற்றி சுற்றி வந்து அல்லாஹு தஆலா 80 அம்புகள் பெருமானாரே கொஞ்சம் குனிந்து கொள்ளுங்கள் நாயகமே, உங்களை விட நான் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறேன், குனிந்து கொள்ளுங்கள் நாயகமே, எனக்கு மேல் வந்து அம்பு தாக்கிவிடக் கூடாது என்று தன் நெஞ்சிலே தன் மார்பிலே 80 அம்புகளை தாங்கினார்கள். மதிச்சுவராக இருந்து சுற்றி சுற்றி வந்து 80 அம்புகள் பாய்ந்து தல்ஹா சரிந்தாரே இது இறைக்காதல், இறை தூதருக்கான காதல், அவர்களின் மீது கொண்ட நேசம் பாசம். அந்த நேசம் நமக்கு இருந்தால் சுன்னத்தின் மீது நேசம் கொண்டவர்களாக மாறிப்போயிருப்போமே. இல்லையே, ரசூலின் மீது நேசம் இருந்துச்சுன்னா சுன்னத்து தானா வந்துடும். எத்தனை சுன்னத்துகள் ரசூலுள்ள ஒரு நாளைக்கு 1000 சுன்னத்துக்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். காலையிலிருந்து ராத்திரி வலிப்போம், அது எத்தனை சுன்னத்தை எடுத்து நம்ம நடக்கிறோம். நடந்தால் உண்மை மொக்மை. நாயகத்தின் மீதும் காதல் இல்லை, குர்ஆனின் மீது நேசம். அல்லாஹு அக்பர். அல் குர்ஆன் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு புள்ளி கூட மாற்றப்பட முடியாத வேதம், மொழியோடு பாதுகாக்கப்பட்ட வேதம். மற்ற வேதங்கள் எல்லாம் நிறைய வேதங்களை பத்தி சொல்றாங்க, யூதர்கள் இருக்கிறார்கள், நசாராக்கள் இருக்கிறார்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த மொழியோடு அந்த வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? அந்த மொழி எந்த மொழியில் இறங்கியதோ அந்த மொழி பேசப்படுகிறத இல்லை, அது எப்படி இறங்கியதோ அந்த மொழி பேசப்படவும் இல்லை, அந்த மொழி உலகத்திலும் இல்லை, மொழியோடு பாதுகாக்கப்படவும் இல்லை. 1000 மாற்றங்களை கண்டது. ஆனால் எப்படி இறங்கியதோ அந்த மொழி அப்படியே இன்றைக்கும் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு புள்ளியை அபவ் என்பதை அத்தோ என்று மாற்ற முடியுமா? அந்த அந்தாத்தியாவாசிகள் எல்லாம் வந்து சொன்னாங்களாம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொடுங்கோடன், அவன் எதை நினைத்தாலும் செய்து விடுவான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எதை நினைத்தாலும் செய்ய முடியும், அவ்வளவு ஆற்றல் படைத்தவன். அன்றைய கால மோடி அவ்வளவு ஆற்றல் படைத்தவன், எதையும் செய்வான். ஆனா நன்புக்குரியவர்களே, அந்தாத்தியாவாசிகள் வந்தாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னாங்க, ஒரு ஆண்ல ஒரு எழு ஒரு புள்ளியை தூக்கி மேல வச்சிருக்க போதும், அவ்வளவுதான், நாங்க என்ன கேட்டாலும் தரோம். முர்சாலிசலாத்தினுடைய வரலாறு எல்லாம் சொல்லி வருகிற பொழுது நபி போய் அந்த ஊரிலே சாப்பாடு கேட்பார். நபி அந்த ஊர்ல சாப்பாடு கேட்பார். அதே இன்றைக்கு நம் சமூகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சில விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இன்றைக்கும் நடக்கிறது. ஒரு நபி நபியினுடைய உம்மத்துக்கள் உளமாக்கள் நிறைய ஊர்களில் அஜித்மார்களும் சாப்பாடு கிடையாது. சம்பளம்ங்கிறது வந்து அது ரொம்ப ஈனம், அது வேற விஷயம். அந்த ஊரிலே சாப்பாடு இல்லை. ஏன்னா அன்னைக்கு நபியவே மறுத்த ஆகல அந்த அதே மாதிரி நபியினுடைய உலமா உம்மத்தி கம்பியாகி பண்ணி இருக்கிறார்கள். உடமாக்கள் அங்கியாக்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய நபிமார்கள். என்ன அழகாக சொன்னார்கள் பெருமானார் தன்பியாதி பனு இஸ்ரவேல், பனு இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்கள் எப்படி இருந்தார்களோ அது மாதிரிதான் இந்த சமூகத்தில் என் சமூகத்தில் உடமாக்கள் பல கஷ்டங்களை இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நிறைய ஊர்களில் நானே பார்த்திருக்கேன், நாத்தா அவர் போய் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டே இருப்பேன், நிறைய பேர் நாத்தாவே சாப்பிடுறது இல்லை. இப்படியும் சில புதிய உலமாக்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி படுற பாடு இந்த நிலை அந்த அத்தியாவோட அன்னைக்கு நடக்குது. மூசா அலை இஸ்லாம் போய் சோறு கேட்கிறாங்க, சோறுலாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. அதுதான் சொல்றான், ஒரு நபிக்கு சோறு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கஞ்ச பயலுங்கிறான். கியாமத்து நாள் வரைக்கும் அந்த அத்தியாவாசிகளே உங்களை உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான். கஞ்சன் கஞ்சன் கஞ்சன் அவங்களுக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும். ஊர் உலகமே அந்தாக்கியாவே குரான் சொல்லிருச்சு, கியாமத்து நாள் வரைக்கும் அந்தாக்கியா கரை கஞ்ச போனா. அந்த கஞ்சாக்கு நியூஸ் இந்த அபவுங்கிறத ஒரு புள்ளி எடுத்து மேல வச்சிருக்கல, இந்த புள்ளி அப்படியே எடுத்துட்டு மேல வச்சு என்னொரு புள்ளியும் சேர்த்துட்டா ஒரே ஒரு புள்ளி தான் கேட்கணும். அபவுங்கிறது அத்தவுன்னு மாறி பேக்கு மேல தே வந்துருச்சுன்னா வந்த மூசாவுக்கு உணவு கொடுத்தார்கள். அத்தவுண்டம் கொடுத்தார்கள், அபவுண்டம் மறுத்தார்கள். அப்படி தேய தூக்கி வேய தேய மாத்திட்டா அத்தவும் ஆகிவிடும். ஹஜ்ஜாஜி பண்ணி யூசு மாட்ட முடியுமா? என்ன அல்லாஹ்வா ஒரு புள்ளியை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குர்ஆனில் இருந்து ஒரே ஒரு புள்ளியை கூட மாற்றுகிற அதிகாரத்தை உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்களுக்கும் வழங்கவில்லை. எவ்வளவு உறுதியான ஆதமான அல் குர்ஆன். இந்த குர்ஆனின் மீது யார் நேசப்படுகிறார்களோ, இந்த குர்ஆனின் நேசமும் குறைந்து போச்சு. ஓதனும் ரமணான் 15 கடந்து விட்டோம். எத்தனை குர்ஆன் முடித்திருக்கிறோம்? உண்மையில் குர்ஆன் காதலர்களாக இருந்திருந்தார், குர்ஆனின் காதலர்களாக இருந்திருந்தார், ஒரு குர்ஆனையாவது இந்த 15 நாள்ல முடிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு நாளைக்கு 2 ஜுஸூன் வச்சா கூட முடிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் நம் சமூகத்தில் இல்லையே. எங்கே குர்ஆனின் காதல்? அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, குர்ஆனின் படி நடந்தவர்கள் கரை பேசுங்கள். இது என்னமோ வெறும் வரக்கத்திற்கு ஓதுகிற குர்ஆன் அல்ல. வீடு கட்டவன் அவர் தூக்கி ஓதி முடிச்சு வச்சிட வேண்டியது, அதுக்கப்புறம் கடை ஓபன் பண்ணும்போது ஓதிட்டு மூடி வச்சிட வேண்டியது. அந்த குர்ஆன் மேலேயே பட்டு துணியில் பாதுகாப்பாக இருக்கும், வரக்கத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அது வெறும் வரக்கத்திற்கு மட்டுமல்ல, வேணாமா அதை ஓத வேண்டாமா, அதை திறக்க வேண்டாமா, அதன்படி நடக்க வேண்டாமா, அதை பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டாமா? அல்லாஹுவின் கலாம் இதற்குள்ளே அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வு வர வேண்டாமா? அந்த அல்லாஹுவை கட்டி தழுவ வேண்டாமா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை பார்ப்பதற்கு கூட நம் சமூகத்திற்கு மாறிவிட்டது. ருசிக்கிறோம் ஹாத்தம் ஹாத்தமுல் அசம் 30 வருஷ குர்ஆனை மட்டும் படிச்சாங்க. 30 வருஷம் தன்னுடைய உஸ்தாதத்தில் சக்கிக்குள் பதில் செய்தார். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, 30 ஆண்டுகள் படிச்சுட்டு புறப்பட்டு போறாங்க. உஸ்தாது கேட்கிறாங்க, 30 வருஷமா எந்த குர்ஆன் படிச்சேவாப்பா, குர்ஆனில் இருந்து நீ என்னப்பா எடுத்த, உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னப்பா எடுத்த? ஏழு பக்க ஹாத்தம் லசம் சொல்லுவார்கள், இதுதான் குர்ஆனின் காதல். எல்லாமே எடுக்க வேண்டியதுதான், ஆனா என் வாழ்க்கைக்கு இதிலிருந்து ஒரு 8 வசனங்களை மட்டும் என் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டேன் என்றார்கள். 6666 வசனங்களிலிருந்து என் வாழ்க்கைக்கு 8 போதும். அப்ப அது என்னவாப்பா என்று கேட்க காத்தமல் லசம் ரஹ்மத்து மாதிரி தாரா சொன்னார்கள். முதல் வசனம், உலகத்தில் எல்லோரும் நண்பர்கள் இல்லாமல் உறவுகள் இல்லாமல் சொந்தங்கள் இல்லாமல் வாழ முடியாது. பண்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் வாழவே முடியாது இல்லையா? இந்த அன்பு பாசம் எல்லாம் கபர் வரைத்தான் இருக்கிறது. பொம்பளைய பாசமா இருந்தா வீடு வரைக்கும், ஆம்பளைகளுடைய பாசமா இருந்தா கபரஸ்தான் வரை. மனைவி இறந்து விட்டால் என்று சொல்லி கணவன் கபருக்குள்ள இறங்க முடியுமா? இறங்கி இருக்கிறாங்க. என் கூட 50 வருஷம் வாழ்ந்த இந்த அம்மா போயிடுச்சு. இது உண்மையிலேயே இந்த ஆளுக்கு இனிமேல் சோறு கொடுக்க ஆள் இல்லை, நாதி இல்லை, சோறு கொடுக்க நாதி இல்லை. உள்ள எல்லாம் ஆப்பிரிக்காவோட அமெரிக்காவோட இருக்கு. இந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு ஆக்கி குடிச்சு இந்த அம்மா போயிருச்சு. உண்மையில என்ன செய்யணும்னா இந்த ஆள் போய் படுத்துக்கிறோம் இல்லையா? ஏன் 50 வருஷம் குடும்பம் நடத்துறவரு படுப்பாரா? மன்னத்தை போட்டுட்டு 2 செட்டு கண்ணியை செஞ்சுட்டு பாத்தியமா போயிட்டா பாத்தியமா போயிட்டா பாத்தியமா போயிட்டான்னு வந்துட வேண்டியதான். அந்த அம்மா அங்கே வந்துட்டு இந்த ஆள் விட்டுட்டு போயிட்டான், விட்டுட்டு போயிட்டான் அந்த அம்மா உள்ள கிடக்கும் இல்லையா. மனை கட்டிய மனைவி கணவனுக்காக உள்ள இறங்குவதில்லை. காத்தமுள்ள அத்தம் சொன்னார்கள், ஆக இந்த அன்பு எல்லாம் போலி அன்பு, போலி அன்பு. உண்மையிலேயே கபருக்குள்ளேயும் இறங்குகிற அன்புதானே நிரந்தர அன்பு. என் வாழ்க்கையில் கபருக்குள்ளே எது இறங்கும் என்று குர்ஆனை ஆய்வு செய்தேன். நான் இறந்ததற்கு பிறகு என்னோடு வருகிற சொர்க்கத்தில் என்னை சேர்ப்பது எது என்று நான் ஆய்வு செய்தேன். ஒன்றை அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லமல் தான் கபருக்குள்ளேயும் இறங்கும், அல்லாஹுவை காணுகிறவரை அதுதான் பயன் தரும் என்று நான் ஓதினேன். அதனால் என் வாழ்க்கையில் நல்லமல் கடை ஆரம்பித்திருந்தேன். முதலாவது நான் எடுத்தது நல்லமல் குர்ஆனில் இருந்து, தீயவைகளை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதிப்பிரமாணம் எடுத்தேன். இரண்டாவது மனிதர்களை கெடுப்பதிலே ஆக முனைப்பு காட்டுவது சைத்தானை கூட அவனாவது வெளியிலிருந்து வரணும். உள்ளே நர்ஸ் என்று ஒன்று இருக்கிறது, உள்ள நர்ஸ் ஆனா எப்படி வேண்டாலும் கழிச்சிட்டு போயிடும். நர்ஸை கட்டுப்படுத்துதல் ரொம்ப கஷ்டமான காரியம். இதுல ஜெயித்தவர்களை விட தோத்தவர்கள் அதிகம். இந்த பந்தயத்தில் கோல் பண்ணேகா கரோட்பதி இந்த பந்தயம் வைத்து பாருங்கள். இந்த நப்சை கட்டுப்படுத்தியவருக்கு கோடி அல்ல, பல நூறு கோடி என்று நீங்கள் பந்தயம் வைத்தால் வருபவர்கள் அத்தனை இவர்களும் தோல்வியாளர்களாகவே நிற்பார்கள். பெரிய பெரிய மகான்களுக்கு வீட்டு போயிடுச்ச அசன் பசதி நமக்குள்ளா இருந்தால தொழுகைக்காக வருகிறார்கள். வாங்க சொல்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்தேன், தொழுகை வந்து உட்கார்ந்த உடனே இமாம் சாப் யாரு, யார் இமாம் சாப், இமாம் சாப் யாரா வருவாரு, யார் இமாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா ஹபீபி அஜமி தொழுக வைக்கிற நேரத்தில் கரெக்டா வந்தாங்க, வந்து சுண்ணத்து தொழுகிறது தொழுக வச்சாங்க. ஆனா இந்த ஹசனுல் பசரிக்கு பின்னால் தொட மனம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா, அவர் ஹபீபி அஜமி, அவருக்கு பின்னாடி பேரே அஜமி, அரபி தெரியாதவர். ஹசன் பசரி அரபி, அரபி தெரியாதவர் தொலை வச்சு அவருக்கு பின்னாடி ஒரு அரபி தொழுவலாம், இவர் தப்பு தப்பா தொழு வைப்பாரு, அதனால இவருக்கு பின்னாடி தொழக்கூடாது, இவருக்கு பின்னாடி தொழக்கூடாதுன்னு தனியா போய் தொழுது சொல்லிவிட்டார். வாங்கிக்கு முன்னாடியே வந்து ஜமாத்தோட தொழுகிறதுக்கு உட்கார்ந்து இருந்தார் சென்று சரி. இப்பொழுது ஜமாத்து நடக்கிற பொழுது வெளியே தொழுது விட்டு புறப்பட அந்த இரவு கனவில கண்மணி நாயகம் தோன்றுகிறார்கள். அசன்பு சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய தரஜாவை உயர்த்தலாம் என்றிருந்தான், நீ ஹபீபி அஜமிக்கு பின்னால் தொழுதுவிட்டால் நீ தொழாததால் உன் தரஜா உயர்த்தப்படவில்லை, உன் நப்சு உன்னை எப்படி இழுத்து சேர்ந்தது பார்த்தாயா என்றார்கள். பள்ளிவாசலுக்குள்ள வந்து உட்கார வச்சுட்டு வெளியே கொண்டு போய் தொலை வச்சு கொண்டு போயிடுச்சு. இது ஹசன் பசிக்கு இவ்வளவு, நமக்கு அப்படிலாம் இல்லை. ஜமாத்துக்கு தொழுது வருவாங்க, வரும்போது ரெண்டு பேரும் தீ குடிச்சிட்டு மாஜா வாங்க ஒரு டீயை குடிச்சுட்டு போனான் அப்படின்னா ஜமாத்தை மறுபடி ஒரு டீயை குடிச்சிட்டு வடையெல்லாம் வச்சு எல்லாம் சாப்பிட்டு சரி சரி ஜமாத்து போயிடுச்சு வீட்டில் போய் தொழுதுக்கலாம் அதோட முடிச்சு அப்படி நினைச்சு அழகா ரெண்டு பச்சியில வேலையை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சோம். இது நம்ம காலத்து நடைமுறை இல்லையா. அன்புக்குரியவர்களை எத்தனை பேர்களுக்கு இது நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் நடக்கிற சரித்திரங்கள். இதைத்தான் காத்தமுள்ள சம்மளவாக சொல்லுவார்கள், என்னுடைய நப்சை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்வது. கடல்களின் அலைகளும் ஓய்வதில்லை, எண்ணத்தின் அலைகளும் ஓய்வதில்லை. கடல் ஓய்மா ஓயா, எண்ணம் ஓய்மா, எதையுமே சிந்திக்க கூடாதுங்கிறதையாவது நம்மால் சிந்திச்சுட்டு இருப்பாரு. இனிமேல் எதையுமே நான் சிந்திக்க மாட்டேன் அப்படின்ட்டு அலை சிந்திச்சுட்டு இருப்பார். கடலின் அரிப்பை கட்டுப்படுத்த பாறைகள் போடப்படும், எண்ணத்தின் அருப்பை கட்டுப்படுத்த என்ன செய்வது. இந்த எண்ணம் கேட்டுக்கிட்டே இருக்கே, அது வேணும் இது வேணும் என்று அந்நு கத்திட்டு இந்த நக்ஸ் இருக்கிறதை குரங்கு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்கிருந்து அங்க தாவோ, அங்கிருந்து அங்க தாவோ, அங்கிருந்து அங்க தாவோ. இந்த நக்ஸை கட்டுப்படுத்த என்ன வழி, நான் ஆய்வு செய்கிறேன். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சொல்லுவான், நக்ஸு குரங்கு கையிலே தடி வைத்திருப்பவனுக்கு தான் கட்டுப்படும் இல்லையா. தடி இல்லாம நீங்க போய் பாருங்க, நீ என்னதான் ஒழுத்து வச்சாலும் வம்ப புடிஞ்சு போயிடும். ஆனா தடி கையில வச்சு பாருங்க, பக்கத்திலே வர மனசை கட்டுப்படுத்துகிற தடி அல்லாம சொல்லுகிறார், அம்மா மண் ஹாப மகோம ரப்பிஹி வனஹன் நஃபானில் ஹவா வகின்ன ஜன்னத்தியல் மஹ்வா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான், எனக்கு தெரியுமா என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹுவின் பயம் இந்த நம்சை கட்டுப்படுத்தும். அதனால என் வாழ்க்கையில் இரண்டாவதாக குர்ஆனில் இருந்து இந்த வசனத்தை வாழ்க்கைக்கு எடுத்துக் கொண்டேன். மூன்றாவதாக உலகத்திலே பொருளாதாரம் இல்லாமல் வாழவே முடியாது, காசு இல்லாமல் வாழவே முடியாது, பொருளாதாரம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை. எது எதுக்கெல்லாம் செலவழிக்கிறது பயன், எதுக்கெல்லாம் பயன் இல்லைன்னு யோசிப்பாங்க. ஒரு பட்டிகள் போட்டேன், காத்தமுள் லட்சம் சொல்லுகிறார்கள் சாப்பாட்டுக்கு அளிக்கிற செலவாதாரம் தேவைதான், ஆனால் அதுல எவ்வளவு பயன் இருக்கிறது. அல்லாம சிபுலி போய் ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் நின்றுதான், அல்லாம சிபுலி கடுமையான நாட்டம் தாங்க முடியாம மூக்க புழுத்துட்டு இது என்ன நாட்டம் என்று சொல்ல குப்பை தொட்டியில இருந்து சத்தம் வந்தான், 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஆரஞ்சா இருந்தேன் ஆப்பிளா இருந்தேன், நீங்க கை வச்சுதான் இப்படி மாறி போயிட்டேன், எல்லாம் நீங்க கை வச்சதுனால இப்படி ஆகி போயிட்டேன். முன்னாடி இருந்த ஆப்பிள் உள்ள போய் வெளியே வந்துச்சுன்னு சொன்னா மற்ற எல்லாமே ரைஸ் மில்ல அரிசியை போடுறோம் மாவா வந்து விழுகுது பயன் தருகிறது அன்புக்குரியவர்களே, ஆனா இங்க கை தொட்டு உள்ள போட்டான்னா முடிஞ்சு போச்சு. 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன், இப்ப நீங்க கை வச்சு நாத்தமா போயிட்டேன். அப்ப உணவுக்கு செலவழிக்கிறது ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இப்படியே ஒவ்வொன்னா போட்டு போட்டு போட்டு கடைசியில இறைவனுக்காக வேண்டி எதை செலவழிக்கிறோமோ ஒமா இருந்தல்லாம் ஒமா இந்தக்கும் எஃபுட் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா இந்தக்கும் எஃபுட் உங்களிடத்தில் இருப்பது எல்லாம் அழிந்து போகும், ஒமா இந்தல்லாதி வாக்கின் அல்லாஹ்விடத்தில் இருப்பது எதுவுமே அழியவே அழியாது. சொர்க்கம் அழியுமா, சொர்க்கத்தின் நியமத்துக்கள் அழியுமா, அதில் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருக்கிற அற்புதங்கள் அழிந்து கொண்டிருக்குமா, எதுவுமே அழியாது. அப்ப அழியும் பொருளை அழியாத பொருளாக மாற்ற என்ன வழி என்று நான் யோசித்தேன். உலகத்தில் இருக்கிற அழியும் பொருளை அழியா பொருளாக மாற்ற என்ன வழி? குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ்வுக்காக நீ கொடு, எதை செய்தாலும் குடும்பத்துக்கு கொடுக்கிறியா? அல்லாஹ் கொடுக்க சொன்னா நான் கொடுக்கிறேன், ஒரு நியத்தை போட்ட வேண்டியது. அல்லாஹ் கொடுக்க சொன்னா என் பிள்ளை கொடுக்க, என் மனைவிக்கு கொடுக்க அல்லாஹ் சொன்னா, உறவுகளுக்கு கொடுக்க அல்லாஹ் சொன்னா, ரசூல் சொன்னாங்க அதனால் கொடுத்தேன் என்றால் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு அது வாக்கையாக இருக்கும். அதனால் என்னுடைய பொருளாதாரம் முழுக்க நான் இறைவனிடத்திலே சேமிப்பு பொருளாக மாற்றிவிட்டேன். குர்ஆனில் இருந்தவர்கள் எடுத்த ஆய்வுகள் அன்புக்குரியவர்கள் நாம ஒரு வசனத்தை எடுத்து அமைச்சேருமா? குர்ஆனின் மீது வாசம் இருந்த செயலும் ஒன்றும் இல்லையே. நாலாவதாக சொன்னார்கள் உலகத்தில் கண்ணியம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ன வச்சு கண்ணியம், சில பேர் 15 பிள்ளைய வச்சுட்டு மாஷால்லா எனக்கு 15 பிள்ளை இருக்கு அப்படின்னு பெருமையா நினைப்பாங்க. அது அந்த காலம், இந்த காலத்தில் அப்படி சொன்னா ஏற இறங்க பாப்பா, 15 சைத்தாங்கத்தை மாதிரி பெற்றிருக்க ராஜியார பாத்திக்கிற சைத்தான் பெத்த மாதிரி, சைத்தா என்ன 15 பெத்தியே சைத்தான் பெத்த மாதிரி பெற்றிருக்கிறேன். அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். சில பேர்கள் பொருளாதாரத்தால் பெருமை, சில பேர்கள் பதவியால் பெருமை, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளால் பெருமை அடைகிறார்கள். உண்மையிலேயே பெருமை சேர்ப்பது எது? இந்த பதவியா, இந்த பணமா, இந்த கல்வியா, இந்த குழந்தைகளா என்று நான் ஒரு பட்டியல் போட்டேன். ஆனால் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், இந்த அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் அந்த காக்கும். அல்லாஹ் சொல்லல இந்த அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் உலமாக்கும். உலமாக்கள் என்று சொல்லவில்லை, பொருளாளர்கள் என்று சொல்லவில்லை, பயனுள்ளவர்கள் என்று சொல்லவில்லை, பதவியாளர்கள் என்று சொல்லவில்லை. இறையச்சமுள்ளவர்கள் தான் இறைவனிடத்திலே சங்கைக்குரியவர்கள். அதனால் என் வாழ்க்கையில் இறையச்சத்தை 4வதாக நான் எடுத்து சேமித்து வைத்துக் கொண்டேன். 5வதாக உலகத்தில் எங்கு பார்த்தாலும் விரோதம், எங்கு பார்த்தாலும் குரோதம், அதுக்கு என்னடா காரணம்னு பார்த்தா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, தம்பி அண்ணனுக்குள்ள சண்டை, ஒரே சண்டை என்னன்னா சைத்தான் உள்ள போந்திருக்கான். அதனால இந்த சைத்தானிலிருந்து இந்த சைத்தான் எல்லாக்கும் அதுக்குள் 10 ரூபாய் உங்களுக்கு உலகத்திலே ஒரே எதிரி சைத்தான். அவன் நண்பனாக வந்தாலும் எதிரியாக தேர்வு செய்யுங்கள். பெருமானார் சொன்னார்கள் அதனால் நான் அவனை எதிரியாக்கிக் கொண்டேன். உலகத்தில் எனக்கு வேறு யாரையுமே இல்லை, வேறு யாருமே எதிரி இல்லை, சைத்தான் மட்டும்தான் எதிரி என்று 5வதாக நான் எடுத்துக்கொண்டேன். 6வதாக குர்ஆனில் இருந்து எங்கு பார்த்தாலும் போராமை, இது சரியான பார்த்தேன், எங்கும் போராமை, போராமை இல்லாத ஒரு பொருள் இருக்க இந்த மாநில போராமையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள போராமை இல்லாம மாமியார் வேண மருமக போறாம, மருமக வேண மாமியார் போறாமல். ஒரு வரலாறு படிக்க நேர்ந்தது, எந்த அளவுக்கு நான் மருமக கில்லாடியா மாமியா கில்லாடியா, ஏன்னா இன்னைக்கு நடக்கிற வீட்டில் நடக்கிற போராட்டங்கள்ல இதெல்லாம் ஒரு போராட்டம், யார் யாரை ஜெயிக்கிறதுங்கிறது. ஒரு புளியவாரி வந்தாங்க, புளியவாரி மறுபடி இந்த தடவை மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்கிடணும்னு சொல்லிட்டு புளி வாங்குதோ இல்லையோ அஞ்சு வரல உள்ள விட்டு விட்டு விட்டு அந்த புளியெல்லாம் ஒட்டுற அளவுக்கு ரெடி பண்ணிடுச்சு. புளியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு வரல ஒட்டி இருக்கிற புளியை வச்சு ரசம் போட்டுச்சாங்க. மாமியார்ட்ட சொல்லிச்சான் பாத்தீங்களா என்னோட கில்லாடித்தனா அஞ்சு வரல புளி ஆட்டையை போட்டு நான் ரசம் வச்சுட்டேன் காசே இல்லாம. அதுக்கு அவசரம் தானா ஒடி முட்டாளு ஒரு நாளுக்கு ஒரு வரல வச்சிருக்க வேண்டியதானே. இப்ப அஞ்சு நாளுக்கு ரசம் போட்டுருக்கலாம்ல. அன்புக்குரியவர்களே யாருக்கு இல்லாது என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போறாங்க இது சரியா என்று பார்க்கிறேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான் நாங்கள் கசப்னா பைனகும் மகிஷா வாழ்க்கையை நாம் பங்கு வைத்துக் கொடுத்திருக்கிறோம் எதற்கு போறாங்க என்றான். அப்துல் காதர் பாய் கொடுத்தா இருப்பாரு, அப்துல் ரசாக் பாய் கொடுத்தா இருப்பாரு, அப்துல் கரீம் பாய் கொடுத்தா இருப்பாரு. அல்லாஹ் பங்கு வைத்தது எதற்கு போறாங்க வேண்டாம் என்று ஒரு ஆண்டிலிருந்து நான் படித்த ஆறாம் பாடம் போராமை கூடாது என்று நான் ஒதுக்கி வைத்து விட்டேன். ஏழாவதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அழகாக சொல்லுவான் அம்மா இந்த ஆபத்தின் இந்த ரிசுக்கு இருக்கா இல்லையா சாப்பாடு, சாப்பாடு இல்லாமல் உலகத்தில் ஒருத்தர் வாழ முடியாது இல்லாட்டி ஜனாசா வேடுவார். இந்த சாப்பாடை அல்லாட்ட எப்படி கேட்கணும்னு நான் யோசிச்சேன். இந்த ரிசுக்கு அல்லாட்ட கேட்கறது எப்படி கேட்கணும், ரிசுக்கிலேயே சிறந்த மர சிறந்த ரிசுக்கு எது தெரியுமா, தன் இருக்கிற ஊரிலேயே அல்லாஹ் கொடுக்கிற ரிசுக்கு. ஊர் ஊரா சுத்த விடாம இந்த கோழிக்கு தீனி போடுவாங்க ரெண்டு விதமா, ஒண்ணு கொற்றால வச்சு அது வாட்டு கொத்திட்டு போயிடும், என்னோட அப்படி அள்ளி இறைக்கிறது அது வாட்டு அப்படி அங்க அங்க அங்க அங்க அன்புக்குரியவர்களே இப்ப நமக்கெல்லாம் அல்ல ரெண்டாவது வகையில தீனி போட்டாங்கன்னு என்ன தோண்டுகிறது. ஏன்னா காலையில இங்கே சாயந்தரம் பார்த்தா இங்கே ராஷ்டி பார்த்தா இங்கே. அன்புக்குரியவர்களே இந்த ரிசுக்கிலேயே சிறந்த ரிசுக்கு மரணம் எது, ரிசுக்கு எது என்றால் சொந்த ஊரிலே கிடைக்கிறது. கொமாம் இந்த ஆபத்தின் பின்னால் இல்ல அதெல்லாம் இருந்துக்குவா. ஒரு பொருளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரிசுக்கை படைத்து விடுகிறார், ஒரு புழுவை படைப்பதற்கு முன்னால் அதற்குரிய உணவை படைத்து விடுகிறார். ரப்பே எனக்கு நான் இருக்கிற ஊரிலே ரிசுக்கு தொழு என்பது இருக்கிறதே அவன் கொடுப்பது அதுதான் சிறந்தது. எனவே 30 ஆண்டுகள் எனக்கு இந்த ஊரிலே ரிசுக்கு கொடுத்த ரப்பே இனி ரப்பு நாளமீனே எனக்கு இதே ஊரிலே ரிசுக்கை கொடு என்று கேட்கிறேன். கடைசியாக எட்டாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு நம்பி வாழ்வான். உண்மையிலேயே யார நம்பரு லாரி ஓட்டவே லாரியை நம்புறான், லாரியிலேயே உட்காந்தா நம்பிடுவான் லாரியில உட்காந்தவன். டெய்லரும் டெய்லர் அப்படி மிஷினை தைக்கும் போது அவர் ஒரு கூட போட்டுக்காரு என்ன செய்யும் தொழிலே தெரியும். இன்னைக்கு வேற யாரையா இருக்கும் அந்த பேரெல்லாம் கொடுத்துட்டான் அது வேற விஷயம். நம்ம காவல் தெய்வம் அது ஒரு வகையில் ஓடிட்டு இருக்குது, இது காதல் தெய்வம் ஒரு வகையில் ஓடிட்டு இருக்குது, இப்படி நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே யாரை நம்புவது? உமைய தவக்கல் அல்லா அல்லாஹ் சொல்றான் பிராங்கல பாருங்க ஒவ்வொன்றும் என்னைத்தானே நம்புகிறது, பறவைகள் என்னை நம்பி பறக்கிறது, என்றைக்காவது பட்டினியாக புட்டுட்டு அனுப்பி இருக்கிறேனா, மிருகங்கள் என்னை நம்பி புறப்படுகிறது, என்றைக்காவது நான் அவர்களை பசியாக்கி இருக்கிறேனா, திமிங்கலங்கள் ஒரு நாளைக்கு 5 டன் சாப்பிடுகிற நாமெல்லாம் ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் 4 வருஷம் சாப்பிடுறத ஒரு நேரத்திற்கு திமிங்கலம் சாப்பிடுகிறது, என்றைக்காவது அந்த திமிங்கலத்தை நான் பட்டினி போட்டு வைக்கிறேனா, என்றைக்காவது பசியோடு அவைகளை நான் வாழ வைத்திருக்கிறேனா, என்னை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நான் உணவு நம்பாதவன் பிடித்து வாழ்வுக்கு தேவையான வசனங்கள் என்று சொல்ல உஸ்தாதத்தை தூக்கி கட்டி பிடிச்சு சுத்தினாரா. 4 வேதத்தை நான் படித்திருக்கிறேன், 4 வேதங்களும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது மகனே, 4 வேதங்களும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப தன் வாழ்க்கைக்காக குர்ஆனை துரியப்பட்டு எடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் குர்ஆனின் மீதும் காதல் கொண்டவர்கள் உண்மையான முஃமின்கள். இரண்டாவது முஃமினுக்கான அடையாளம் நாவை புறத்திலிருந்து பாதுகாத்தவர்கள். இவர் யாரையுமே புறம் பேசியதில்லை, யாரையுமே இவர் கல்வியதில்லை, நம்ம பாஷையில சொல்றதா இருந்தான் யாரையுமே கழுவல அப்படின்னா இவர் உண்மையான முக்மி. யானையிலிருந்து மாலை வரை கழுவாத நாடு உண்ட யாருமே கிடைக்கலன்னா சொந்த பிள்ளையவாது அவங்களுக்கு சொந்த பிள்ளையவாது கழுவாத நாட்கள் இல்லை. அன்றுக்குரியவர்களே இறைநேசர்களின் வரலாறுகளை புரட்டுகிறோம். ஜீபத் அவர்களின் வரலாற்றிலேயே இல்லை. அடுத்து உங்களை குறைய சொல்ல மாட்டாங்க. நோன்பு வச்சிருந்து மூசலமா ஆயிஷா எல்லாம் ரெண்டு பேரும் இன்னொரு பொண்ண பேர் பத்தி ஜீபத் பேசிட்டு இருக்காங்க. மூசலமா ஆயிஷா எல்லாம் ரெண்டு பேருமே ஒரு வாந்தி எடுத்தார்கள். எல்லா ஹதீஸ் ரூட்களும் சொல்லுங்க, ரத்த வாந்தி. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், இது இது உன் சகோதரியின் ரத்தம் என்றார்கள். நோன்பு முறிந்து விட்டது என்றார்கள். ஆன்மீக பாட்டையில் உள்ளவர்களுக்கு நம்ம மசாலா அல்ல, ஆன்மீக பாட்டையில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், ரீபத்து பேசினால் நோன்பு முறிந்து போகும். நோன்பு வச்சுக்கிட்டு சூபியாக்கிட்ட இன்னொருத்தனை பத்தி பேசினா நோன்பு முறிந்து போயிடும். அப்படின்னா நம்ம ஒரு நாள் கூட நோன்பு வைக்க தங்கியிருக்காதே. ஏன்னா பேசாத நாளே இல்ல. கடையில உட்காந்து எல்லாம் முதலாளிய பத்தியே பேசிட்டு இருக்கிறது. முதலாளி பத்தி, முதலாளி தொழிலாளிய பத்தியே பேசிட்டு இருக்கிறது. எல்லா கீபத் அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் கண்டிக்கிறார்கள், நீங்கள் அடுத்தவர்களை பேசியதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரத்தத்தை வெளிப்படுத்தினான். அல்ல குர்ஆனில் சொல்லுகிறானா இல்லையா, உங்கள் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட்டதற்கு சமம். ரீபத்து பேசுறது சகோதரனுடைய மாமிசத்தை உயிரோடு சாப்பிட்டதற்கு சமம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தவர். மூன்றாவது அடையாளம் ஐயது தனி வசூ அல்லாஹ். உண்மையான முஃமினுக்கான மூன்றாவது அடையாளம், அடுத்தவர்களை கெட்ட பார்வை பார்க்கக்கூடாது. யாரையுமே கெட்ட பார்வை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நாம் அப்படி இருந்திருக்கிறோமா? கெட்ட பார்வை பார்க்காமல் இருந்திருக்கிறோமா? நல்ல ஒரு ஆஜியார்ட பேசிட்டு இருந்தா, ஆஜியார் நல்லா இருக்கீங்களான்னா, அவர் போன உடனே இங்க பின்னாடி போடுறாரு. இன்னைக்குதான் இவர் ஆஜியார் 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு சைத்தானா, இவரை போய் ஆஜியார் ஆஜியார் அவ போட்டு விட்டான். நல்லெண்ணத்தை கூட கெட்டெண்ணமாக மாற்றுகிறார்கள். சூழல் இன்றைக்கு நம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆனால் திருமணம் செல்லந்தாப்பு அழிந்த செல்ல பண்ணவர்கள் யாரையாவது கெட்ட எண்ணத்தோடு வந்தார்களா? அக்பர், எத்தனை வரலாறுகள், எத்தனை வரலாறுகள் சாந்தி குமான் நபீர் குமான் செல்லந்தாப்பு அழிவு செல்லவிடத்திலே குறைசிகள் வருகிறார்கள். திருமணத்திலே சகாபாக்கள் புரிதாக இஸ்லாமான சகாபாக்கள் வருகிறார்கள். பெருமானார் மக்காவில் வாழ்ந்த காலம் 13 ஆண்டுகள், கொடுத்த தொழிலுக்கு அறவே இல்லை. ரசூலுல்லாஹ் கடைவீதிகளை நடந்து சென்றார். சொந்த சச்சா அவ்வளவு பின்னாடி இருந்து கல்லை போட்டுக் கொண்டே வருவார். பெருமானார் செல்லந்தாப்பு அழிவு செல்லத்தில் சில நேரத்தில் பெருமானாரின் மீது கல்பட்டு அது காயமாக்கி ரத்தம் தெரிக்குமா, ரத்தம் தெரிக்குமா, உமான் நபிகளின் மீது ரத்தம் தெரிக்குமா? நம்ம ஒருத்தர் முன்னாடி போகும்போது கல்ல விட்டு எழுதிக்கிட்டே வந்து ரத்தம் தெரிஞ்சுன்னு சொன்னா அவர் ரத்தம் என்ன யோசிச்சு பார்க்கலாம். ஆனா பெருமானார் செல்லலாம் ஒன்றுமே பேசாமல் செல்வார்கள். கடுமையாக இருந்து சொல்லால் கண்ணால் பல வகையான வேதனைகள், கடைசியில அவங்க எதையுமே இந்த முகமது பொறுத்து வாழ்றாரே என்று தொழுகிற பொழுது ஒட்டகத்தின் குடல் எவ்வளவு கஷ்டம். ஒட்டகத்தின் குடல் ஏறத்தாழ 70 கிலோ 100 கிலோ இருக்கிற குடலை 4-5 பேர்கள் கொண்டு வந்து சேர்த்து பெருமானார் சஜிதாவில் இருக்கிற பொழுது, நாம் புகாரில் சொல்லுகிற பொழுது, எழுதுகிற பொழுது கண்ணீர் வடித்து எழுதுகிற காவியம் குடலை கொண்டு வந்து பெருமானாரை மீது போடப்படுகிறது. குமான் நபிகள் குமான் செல்லந்தாகு அழிவு செல்லம் சஜிதாவிலிருந்து தலை கொடுக்க முடியவில்லை. பாத்திமாவிடத்தில் ஓடி சென்று சொன்னார்கள், அம்மா பாத்திமா, அம்மா பாத்திமா, உங்க வாப்பா மேல குடலை போட்டிருக்கிறாங்க. அந்த சின்ன பிஞ்சு போய் இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து பெருமானார் செல்லந்தாகு அழிவு செல்லம் அவர்கள் சஜிதாவிலிருந்து எழுதுகிறார்கள். இத்தனை கஷ்டத்திற்கு பிறகு சகாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருமானார் செல்லந்தாகு அழிவு செல்லும் இடத்தில் வந்து சொன்னார்கள், பெருமானாரை நீங்கள் இவர்களுக்காக பத்துவாச்சியுங்கள் நாள் தாங்க முடியல, உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் பல தொழிலில் கொடுக்கிறாங்க, தாங்க முடியல நாயகமே, பத்துவா செய்ய நாயகமே. பெருமானார் செல்லந்தாப்பு அழிவு செல்லம் யாருக்குமே பெருமானார் தவறான எண்ணத்தோடு பார்க்காது. நபிகளின் நான் யாரையும் சமிப்பதற்காக அனுப்பப்படவில்லையே, இன்னமா புரிஸ்துரம்மா, நான் ரஹ்மத்தாக வல்லவா, நான் அடுத்தவர்களுக்கு உபாரியாக வல்லவா அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி கேட்க முடியும் என்றார்கள். இதுக்கு மேல நல்லெண்ணம் என்ன வேண்டும்? தாயிப்பு நகர வீதிகளே தாஹா நபி நடந்து வரலாம். லாஹு அக்பர், ரோட்ல மட்டும் அத்தனை பேர் அடிச்சாங்களே. நம்பி போன ஊர் தாய், நம்பி போன ஊர் தாய், தனக்கு வேறு யாருமே நாதி இல்லை என்று பெருமானார் அழுது அழுது ஒவ்வொரு திருவாக சென்ற ஊர் தாய் அத்தனை பேர்களும் அடித்து விரட்டினார்களே. ஜிப்ரீலே தாங்கிக் கொள்ள முடியாமல், ஜிப்ரீலால் தாங்கிக் கொள்ள முடியாமல், அனுமதி கொள்ளுங்கள், ஊரை அழித்து மான் அவுத்து விட்ட திரும்பி வந்து உலகத்துல சரித்திரம் இருக்கிறதா வரலாறு இருக்கிறதா? அப்ப அப்படி இல்லையென்றால் என்னை அடிமையாக்கிக் கொண்டிருக்கிற பெருமானார் சொல்றார். இது இல்லையா இரக்கம்? நமக்கு என்னன்னு போகல, நமக்கு என்னன்னு போகல. நம்ம ஆள் ஒருத்தன் கஷ்டப்பட்டு நிற்பான், நம்மால் அந்த வண்டியிலேயே டூ வீலர்ல போமா ஃபோர் வீலர்ல போமா, என்ன ஆச்சுன்னு கூட கேட்க மாட்டான். என்ன வண்டி நின்றுட்டு இருக்குது, என்ன ஆச்சு, பஞ்சரா, ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? நம்ம சமுதாயத்தினுடைய நிலை அதுக்கு தொப்பி போட்டு நின்று வேகமா போயிருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன செய்யறது இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஆனால் திருமணம் செல்லலாம் குறைவு செல்லும், என்னை வைத்துக்கொள் என்று மாணி அனுப்பி வைக்கிறார்கள். போனவான் குட்டிகளுக்கு பால் கொடுத்து விட்டு குட்டியையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு வந்தது. போனவான் குட்டியையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு வர அந்த நிலையை கேட்கிறான், அப்பா நீங்கள் யாரப்பா என்று கேட்க, நான் தான் ஒரு நபி என்று சொல்ல அந்த மாணுக்கு புரிந்திருக்கிறது, எனக்கு புரியவில்லையே என்று அதே இடத்தில் ஈமான் கொண்டார். பெருமானார் மனிதர்களின் மீது மட்டுமல்ல விலங்குகளின் மீது கூட இறக்கப்பட்டவர்கள். நாம் இறக்கப்படுகிறோமா? இந்த சமூகத்தின் மீது, கலாய் படைப்புகளின் மீது இறக்கப்படுவது ஈமான் அடையாளம். அடுத்தது அல்லாஹ் பார்த்தார், அல்லாஹ் இஸ்தகி முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கேவலமாக நினைக்கக்கூடாது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கேவலமாக நினைக்கக்கூடாது. ஓமன் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கிறார். அடுத்தது ஆனா இன்னைக்கு கேவலமா நினைக்கிறவன் இருக்கிறது, யார் யாரை பார்த்தாலும் கேவலம் தான். ஒன்பதாவதாக, ஒரு முஸ்லீம் பெருமை கொள்ளக்கூடாது, பணியோடு வாழ வேண்டும். அல்லாஹ் யத்லுபல் உலுவல் கிபரஹி நஸீஹி, பெருமையோடு யார் நடக்கிறானோ அவன் உண்மையான முஃமின் அல்ல, ஈமானின் அடையாளம் அல்ல, அவனுக்கு பணிவிருக்க வேண்டும். கடைசி கடைசியாக ஒரு முஃமின் காமிலான முஃமினுக்கு அடையாளம், ஐந்து நேர தொழுகையில் விழாமல் தொடரக்கூடியவனாக இருப்பான். ஐந்து நேர தொழுகையை சஹாபாக்கள் ஒரு நேரம் விட்டதாக வரலாறு இல்லை. புதையின் அடையால் 40 வருடங்கள் தொழுகையை விட்டதாக வரலாறு இல்லை. இந்த 10 அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் காமிலான முஃமின்கள். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹரு தஹ்வானாலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அல்ஹம்துலில்லா. நேற்று கேட்ட கேள்விக்கு 25 பேர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள், அதுல 15 பேர்கள் சரியான பதில் எழுதியிருக்கிறார்கள். கேட்ட கேள்வி, ஜமாத்து தொழுகையை விட்டுட்டா அவர் பாவம் செஞ்சிருக்கிறார்கள், இதை சொன்னது யார், இதை சொன்னது யார்? காத்தமுல் அசம் ரஹ்மத்துல் வாஹித்தாலே சரியான பதில் எழுதியிருக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, நான் கண் தெரியாத சகாபி, நான் கண் தெரியாத சகாபி, வீட்டில் சொல்ல அனுமதி வேண்டும் என்று கேட்க பெருமானார் பாபு சத்த கேட்டு வீட்டில் அனுமதி இல்லை சொல்லிட்டாங்க. அந்த சகாபியா அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு நோன்று, ஆனால் ஜமாத் தொழுகையை விட்டார். அவர் என்ன சந்திக்க வேண்டும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவர் நரகத்தைத்தான் சந்திப்பார் என்றார்கள், அவர் நரகத்தில் தான் இருப்பார் என்றார். இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதிலளித்தவர்கள் ஆதி பி எம் அப்துர் ரஹ்மான் செல்வபுரம் வந்திருக்காங்களா, பாரக்கல்லா ஐயாக்குமுல்லா. இதை போன்று ஏ சுலைமான் செல்வபுரம், மாஷா அல்லா ஐயாக்குமுல்லா, முகமது இக்பால் செல்வபுரம், இந்த எல்லாமே செல்வபுரமா வந்திருக்கு பாரக்கல்லா அல்ஹம்துலில்லா. இன்றைய கேள்விகள், அதற்கு பிறகு இன்ஷா பரிசுகளும் இருக்கிறது, அதை வாங்கிவிட்டு அந்த 14 பரிசு. இன்றைய கேள்வி, ரீபத் பேசியவர் எதை சாப்பிட்டதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்றான், ரீபத்து குறை பேசியவர் எதை சாப்பிட்டதற்கு சமம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இரண்டாவது கேள்வி, காத்தமுல் அசம் நான் 8 பாடங்களை குர்ஆன் இடத்திலிருந்து எழுத்தேன் என்று ஒரு உஸ்தாத் இடத்திலே சொன்னார்கள், அந்த உஸ்தாத் பேர் என்ன, அந்த உஸ்தாதினுடைய பெயர் என்ன? மூன்றாவது கேள்வி, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் இருந்து கொண்டு ஒரு பிராணியை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பி வைத்தார்கள், அந்த பிராணி என்ன என்பதை சொல்ல வேண்டும். மூணு கேள்விதான். நான் இருந்துட்டு நான் அடைக்கலமாக இளைஞனிடத்தில் இருந்து கொள்கிறேன், நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சாங்க, அது என்ன? இதை விட ஈஸியா கேட்கவும் முடியாது. அதனால இதற்கு நீங்கள் பதிலறிவு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள.